శివతే నిఘమాంత మహాదేశిహాయ నమః. ఇదిగారం నంబ స్వామి దేశికనుడయ్య తిరుచిన్న మాలయ என்ற గ్రంథத்துல ஐந்து பாசுரங்கள் பார்த்திருக்கோம். அதுல இந்த ஐந்தாவது பாசுரத்துல உலகெல்லாம் உள்ளேவே துமிழ்ந்தார் வந்தார் என்ற பாசுரத்துல நாராயண சப்தார்த்தத்தின் விளக்கத்தை பார்த்தோம். அந்த சப்தத்துக்கு என்ன விளக்கம்னு சுவாமி எட்டு வரையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அது சற்று விஸ்தாரமா பார்த்தோம் போன உபன்யாசத்துல. இப்போ ஆறாவது பாசுரமான அந்த பாசுரத்துல இந்த நாராயண சப்தத்தினுடைய நான்காம் வேற்றுமை உருவு இருக்கு இல்லையா, இந்த ஆய சப்தம், அதுக்குண்டான பொருளை சொல்ற. அது எதை குறிக்கிறது அப்படின்னாக்கா கைங்கரியத்தை குறிக்கிறது. இந்த பகவானுக்கு இந்த ஜீவாத்மா பண்ணக்கூடிய கைங்கரியம் அப்படின்னு குறிக்கிறது. நாம் பண்ணும் கைங்கரியத்தை அவன் எப்படி விசாலமான திருவுள்ளத்தோட ஏற்றுக்கொள்கிறான் என்றதை இந்த ஆய சப்தம் காட்டுறது. இப்ப பாசுரத்துல பிரவேசம் பண்ணுவோம். அருளால விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார், அஞ்சிரையை கழித்தருளும் அன்பர் வந்தார், மருள்வாரா வகை நம்மை காப்பார் வந்தார், பானேர வழிநடத்தி வைப்பார் வந்தார், தெருளாரும் தெளிவிசும்பு தருவாறு வந்தார், திண்கடல் கீழ் வாழனமக்கு அருள்வார் வந்தார், பெருவானில் அடிமனம்மை கொள்வாறு வந்தார், பிரியாமல் காத்தளிப்பாறு வந்தாருதாமே. இந்த ஜீவாத்மா அந்த பெருமாளை என்னமே பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரத்தை தந்து அருள்கிறான்னு சுவாமி தேசிகன் சாக்கிற. அதான் பிரியாமல் காத்து அழிப்பார் வந்தார் தாமே அப்படின்னு மங்களாசாசனம் பண்ற இந்த வரதன. இப்போ முதல் வரியில அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார் அப்படின்னு பாசுரம் ஆரம்பிக்கிறது. இது பெருமாளுடைய திவ்ய திருவடியான சீவைகண்ட லோகத்துக்கு ஒரு ஜீவாத்மா போகணும் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு கேட்டாக்கா இவன் பண்ண புண்ணிய பாவங்களை நல்லிஃபை ஆக்கணும். அப்படி இருந்தாதான் இவன் சீவைகண்டம் போறதுக்கு ஒரு முக்கிய வஸ்துவாகிறான். சரணாகதி இருக்கு, இருந்தாலும் நம் தேகம் மறிக்கும் போது நம்ம கிட்ட புண்ணியமோ பாவமோ இருக்கக்கூடாது. அததான் ஒருவன் சரணாகதி அனுஷ்டிக்கும் போது இவன் முன் செய்த வினை என்று சொல்லப்பட்ட முன்பூழி காணானை காணந்தும் என்று ஆழ்வாசன் அதே மாதிரி சஞ்சித பாவங்கள் மொத்தையும் ஒழிச்சு கட்டுறான் இந்த சரணாகதி சமயத்தில். அப்ப இந்த ஜென்மா எடுத்திருக்கமே இந்த மானுஷ ஜென்மா, இதுல நாம் வச்சுக்கொண்ட பாவம் இருக்க இந்த பிராரந்தத்தை ஒத்துக்கொண்டதை மட்டும் வச்சுட்டு அதுலயும் மீதியை கழிச்சுடுறான். அப்போ இந்த சரீர முடிவிலே இவன் பண்ணப்பட்ட மீதி பண்ணப்பட்ட பாவமானது அதையும் இந்த ஜீவன் பிரியும் போது பெருமாள் ஒழிச்சு கட்டி நம்மளே அவன் திரும்ப தண்ணீர் சொதுக்கி கூட்டின் போறான். அது மட்டும் அங்க இல்ல, இவன் பண்ண புண்ணியத்தையும் கழிக்கணும்னு சொல்றார். அதுதான் அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார். இந்த ஜீவனுக்கு இயற்கையாவே புண்ணிய பாவம் வந்து சேர்றது. இவன் பண்ண சில நல்ல காரியங்களாலே புண்ணியம் என்ற ஒரு வஸ்து இவனுக்கு வந்து சேர்ந்து போறது. இப்போ நம்ம கிட்ட புண்ணியம் என்ற பொன் விலங்கும் பாவம் என்ற இரும்பு விலங்கும் பெருமாள் கையை கட்டி வச்சிருக்கான். இது ரெண்டும் அழிஞ்சாதான் இல்ல ஒழிஞ்சாதான் நம்ம பெருமாள் இடத்தை போய் சேர முடியும். அதுதான் இங்க காட்டுற. இதை ஒழிக்கிறது யார் அப்படின்னு கேட்டாக்கா நம் சிவபதிதான் இந்த காரியத்தை பண்றான் அப்படின்னா, தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதுருமூர்த்தி அப்படின்னர். தமர்கள் கூட்ட வல்வினை, தமர்கள் அப்படின்னாக்கா பெருமாளோட அடியார்கள் ஸ்ரீவைஷ்ணவர்கள். இவருடைய வல்வினையான புண்ணிய பாவங்களை இவன் ஒழித்து நல்ல கதி கொடுக்கிறான், வல்வினையை ஒழிக்கிறான். வல்வினை அப்படின்னா பாபம் இருக்கு, வல்வினைனா ரொம்ப கெட்டியான பாபம், ரொம்ப டென்சிட்டி ஜாஸ்தி அதுக்கு. அப்பேற்பட்ட பாபத்தையும் தன் கிருப்பையாலே அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் அப்படின்னு மங்களா சாசனம். ஜீவன் இருக்கான், கையிலே புண்ணியம் என்ற பொன் விலங்கையும் பாவம் என்ற இரும்பு விலங்கையும் கையில வச்சுருக்கான். இது தகர்த்து எரியணும், அதற்கு பெருமாளுடைய திவ்ய கடாட்சம் வேணும். அந்த கடாட்சம் எப்ப கிடைக்கணும், ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டால் ஒழிய அந்த கடாட்சம் நமக்கு கிடைக்காது. அதற்கும் பெருமாளே வழிவகை செய்யறான். நாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆச்சாரியன் பிரார்த்தனை பண்ணியாச்சு, நாளைக்கு காலத்தால வந்துருவோம், சரணாகதி பண்ணிட்டு போயிடலாம் நினைச்சிட்டுக்கோம். ஆனால் உண்மை சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு பெருமாள் தூண்டறான். ஆனா அவனே கூட நம்ம ஆசிரமம் மடந்து வரைக்கும் வந்து பண்ணி வைக்கிறான் சரணாகதி. அந்த எண்ணம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்கணும். ஏன் அவனல்லால் ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்றாளே, இந்த விஷயத்தை இங்க நம்ம எடுத்து கையாளணும். இந்த ஜீவன் பிரியும் போது பெருமாள் எப்படி இந்த புண்ணிய பாபத்தை நாசம் செய்யறான் அப்படின்னாக்கா, இவன் பண்ண ஒரு ஜீவனுடைய புண்ணியம், ஒரு பிரபன்னன் இருக்கானே அவன் பண்ண புண்ணியத்தையும் நல்லவர்களுக்கு அவனுக்கு உற்றாருணர்களுக்கு அவனுடைய நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தவாறு பெருமாள் கொடுக்கிறான்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அடுத்தது இவன் பண்ண பாபத்தை இவனுடைய அபச்சாரப்பட்டவர்கள்ட்டையும் இவனை எதிரியாக கருதும் வைஷ்ணவர்கள்ட்டையும் இவன் பாபத்தையும் பெருமாள் பங்கிட்டு கொடுத்துடுறானான். அந்த மாதிரி இந்த புண்ணியம் பாபம் ரெண்டுமே ஈக்குவலை சாய்ச்சினாக்கா பெருமாள் இந்த ஜீவனை சுவீகரிச்சுன்னு போயிடுறான். அதான் கிருஷ்ணாதாரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்கால வந்து கர்ணன் பண்ண அந்த தர்மம் இருக்கே அவன் தலையை காத்துது, அர்ஜுனன் பாணம் போட போட புஷ்பமா பொழிஞ்சது கர்ணன் மேலே, அர்ஜுனனுக்கு ஆச்சரியம், என்ன கண்ணா நான் பானத்தை போட்டுனே இருக்கேன் ஒரே மாலையா அவன் மேல விழுறது என்ன விஷயம்னு கேட்டா, அவன் பண்ண தர்மம் அவன் தலையை காக்கிறதுன்னு பெருமாள் சாதிக்கிறது. அதனாலதான் பெருமாள் வந்து அவங்ககிட்டே வந்து உன் புண்ணியத்தை யாசகமாக கொடுத்து யாசிச்சு எங்க அந்த யுத்த பூமியிலே வந்து பெருமாள் அதை வாங்கிட்டு போறான். ஏன்னா என்னதான் பானம் போட்டாலும் அவனுடைய ஜீவனை பிரிக்க முடியாது நம்மளால. அதனாலே அவன் இத்தனால் பண்ண துரியோதனாதிகளோட சேர்ந்து பண்ண அத்தனை பாபத்துக்கு அவன் குருதி வழியா வெளில வந்துருத்து பம்புபட்டு, ஆனா ஜீவன் மட்டும் தாங்கிறது எது தாங்கறதுனா அவன் பண்ண தர்மமானது அந்த ஜீவனை தாங்கிட்டு இருக்கு. அதனாலே அதையும் எடுத்துட்டு போனாதான் ஜீவன் நல்ல கதிக்கு கொடுத்து விசுவதன் கொடுக்க முடியும். பெருமாள் திருவுள்ள பத்தி அந்த புண்ணியத்தையும் தனக்கு தானமா இந்திர ரூபத்திலே வந்து வாங்கிட்டு போயிடுறார். அப்போ ஒரு ஜீவன் பெருமாளுடைய திருவடிக்கு நாம் போனோம் என்று எண்ணும் போது இவன் பண்ண புண்ணியம் பாபம் இடத்தையும் ஒழிச்சு கட்டினாதான் இந்த உடல் என்ற சிறையை விட்டு பெருமாள் திருவடிக்கு நாம் போய் சேர முடியும். அதனாலே சுவாமி இங்க என்ன சாதிச்சார் முதல் வருகிறது அப்படின்னா, அருளால விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார் அப்படின்னு முதல் வரி சாதிக்கிறார். அடுத்த வரி அஞ்சிரையை கழித்தருளும் அன்பர் வந்தார் அப்படின்னர். அஞ்சிரையை கழிக்கிறார். இந்த சம்சார பந்தம் இந்த உடம்பை விட்டு இந்த ஜீவன் வெளியில போகணும். இந்த சம்சார பந்தம் எவ்வளவு எத்தனையோ பிறவி எடுத்தோம், மாறி மாறி பலவிரப்பும் பிறந்து அப்படின்னு எத்தனையோ கோடி ஜென்மாக்கள் எடுத்து கடைசியில வேத அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு சுத்த ஜென்மா நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்கான். அதுலயும் சில பேருக்கு தான் அது முழுசா பிராப்தமாய் பெருமாள் திருவடிக்கு போய் சேர்றோம். பெருமாள் என்ற ஞானம் இல்லாமையும் சம்பிரதாய ஞானம் இல்லாமையும் எவ்வளோ ஜீவன்கள் வந்து சரணாகதி என்ன அது அவசியமா என்ன அப்படின்னு நினைச்சுன்னு போயிடுறா. அதனாலே சில எல்லாம் அதாவது என்ன சாதிச்சார் அப்படின்னா கருவிலே திருவுடையார் அப்படின்னு சாதிச்சார். இவனுக்கு இந்த ஜென்மாவிலே ஒரு ஆச்சாரியம் கிடைச்சி நல்ல சரணாகதி பண்ணி என் திருவடி அடைய வைக்கணும்னு அவன் எழுதுறான் முன்னாடியே. அதான் இந்த சம்சார பந்தமான போக்கிய வஸ்தும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நம்மளோட வீடு மனைவி மக்கள் உற்சாகம் தாம் வச்சுருக்கிற பிளாட்டு காரு வீடு எல்லாம் நமக்கு பரம போக்கியமான வஸ்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் பெருமாள் கிட்ட நெருங்கி நாம் போறது இது எல்லாமே நமக்கு தடையா இருக்கு. இதை ஒழிச்சு கட்ட வேண்டும், இது ஒழிச்சு கட்ட வேண்டும். அதுக்கு யார் உபகாரம் பண்றா அப்படின்னா பெருமாள் தான் பண்றான். எப்படி அந்த எண்ணம் நோக்கம் அணுகுனா, வேண்டேன் மன வாழ்க்கையை விண்ணகருமேயவனே, இந்த மன வாழ்க்கை எனக்கு தேவையில்லப்பா, உன் திருவடியே எனக்கு பரமபோக்கியம், அதுதான் புருஷார்த்தம். நாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு நாயகமாய் ஓட உலகடனாண்டவர் கருணாய் கவர்ந்த கால சிதகிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாங்கொள்ளு திருநாரணந்தாள் காலம்பெற சிந்தித்து உய்வினோ என்று இந்த லோக விஷயத்தும் நாம் வச்சிருந்த அரசாள் கூட அரசனாயிருந்து பேரரசனாயிருந்து போகங்கள் அனுபவிச்சுவா கூட ஒண்ணுமில்லாம ஆயிட்டா இந்த திருநாரணன் ஒன்றியே பரம புருஷார்த்தம்னு ஆழ்வார் திருவாய்மொழி காட்டின மாதிரி இந்த ஜீவன் இந்த உடலை விட்டு இந்த சம்சார மண்டலத்தை விட்டு கழிஞ்சு பெருமாள்கிட்ட போகணும் அப்படின்னாக்கா அவன் மேலே ஒரு பக்தி ஏற்படணும். அது எப்படி ஏற்படும்னா இந்த மனை வாழ்க்கையில் நமக்கு ஒரு விரக்தி மரணம் எல்லாம் உடனே வந்து என்னுடைய மனைவி மக்களை திறந்துட்டு போயிட முடியுமா அப்படின்னு கேள்வி கேப்பா, அதுக்கு அர்த்தம் அது இல்ல. அவ மேல வச்ச பிரீத்தியை கொஞ்சம் குறைஞ்சிட்டு பெருமாள்கிட்ட நம்ம பிரீத்தியை காட்டணும், இதுதான் அந்த அர்த்தம். இங்க அதனால் சாய்ச்சார் இந்த ஜீவன் வந்து இந்த போக்யம் என்ற இந்த சம்சார மண்டலத்தில் நினைச்சிட்டு இருக்காடே இந்த ஜீவன் வந்து எப்படி இந்த சிறையை விட்டு வெளியே கிளம்புறான் அப்படின்னாக்கா அதான் இங்க சாதிக்கிற இந்த இடத்துல அஞ்சிரையை கழித்து அருளும் அன்பர் வந்தார். இந்த ஜீவனம் எதுவா இவன் பண்ண சரணாகதி என்பதாக பெருமாள் கூட்டுனு போனோம், அதுக்கு உபகாரகன் பெருமாளே தான் அந்த இடத்துல. அதான் அது எப்ப கிடைக்கும் அப்படின்னாக்கா வேண்டேன் மனவாகல் கஜை விண்ணகரு மேயவனே என்ற எண்ணம், இந்த வைராக்கியம் நமக்கு வரணும். இந்த வைராக்கியம் காஷ்டைன்னு சொல்லுவா, இந்த வைராக்கியம் இருந்தாதான் புருஷார்த்தத்திலே காஷ்டை, அது இருந்தாதான் பெருமாள் கிட்ட நம்ம போக முடியும். அது இந்த சம்சாரத்தை கடந்து நாம் போகணும் அப்படின்னாக்கா அதுக்கு பெருமாள் தான் உபகாரகனா இருக்கான். ஆண்டாள் அழகா சொன்னா, என் முருகையினவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்த பலனாலும் துன்பக் கடல்வுக்கு வைகுந்தன் என்பதோரு தோணி பெறாதுடல்கின்றேன். இந்த சம்சாரம் என்ற சாகரத்தை பெரும் துன்பக் கடலை நாம் கடந்து போய் பெருமாள் திருவடியிலே சேரணும்னாக்கா இந்த வைகுந்தன் தான் எனக்கு தோணியாயிருந்து அக்கறையில் கொண்டு சேர்க்கிறான்னு இந்த ஆண்டாள் திருவுள்ள பத்திரம். இமை பொருந்தா பலனாலும் இந்த துன்பக் கடல்வுக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன். இவன் என்ன இவன் கடைக்கன் பார்வை என்னிடம் கிடைக்கவில்லை, இந்த சம்சார சாகரம் என்று பெருங்கடலை நான் கடக்க வேண்டுமென்னால் அவனே எனக்கு தோணியாயிருந்து அனுகிரகம் பண்ண வேணும்னு பிரார்த்தனை இந்தட்ல. அதாவது இந்த ஆவிக்கு ஒரு பற்று கொம்பு எதுன்னு கேட்டா அந்த சியப்பதின்னு சொன்னான். அதனாலே தான் பெருமாள் இந்த சரீரத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு கசந்து போய் போகணும்னா போலாம், சில பேரு கசக்கும் ஆனா சரணாகதி பண்ணிக்க மாட்டா. அதுக்கு முன்னாடி வந்து பெருமாள் இந்த சரணாகதி சாஸ்திரத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணான், அப்படி பண்ணி தன் திருவடியும் காட்டி நிற்கிறான். என்னை வந்து திருவடி சேரு மாம் ஏகம் சரணம் ரஜ அகம்துவா சர்வபாபேபியோ மோக்ஷியாமி மாசுசகான்னு சாதிச்சேர்லையா கீதையில ஸ்ரீகிருஷ்ணன். அந்த மாதிரி பெருமாள் வந்து இந்த சிறையை நம்முடைய வாழ்க்கை என்ற சிறையை துறந்து அவன் திருவடியை பற்றுவதற்கு பெரிய உபகாரகன் பிரானாய் நமக்கு இருக்கான்னு இந்த இடத்துல காட்டறிவர். அதுதான் அஞ்சிரையை கழித்து அருளும் அன்பர் வந்தார், அவன் அங்கேயும் அனுகிரகம் பண்றான்னு இந்த இரண்டாவது வரியிலே சுவாமி தேசிகன் இந்த இந்த பாசுரத்தை அற்புதமாக காட்டுறார். இப்போ ரெண்டு வரியும் நம்ம பார்த்திருக்கோம், இந்த மூணாவது வரியிலே சுவாமி தேசிகன் மருள்வாரான் பகைநம்மை காப்பார் வந்தார் அப்படின்னு, மருள்வாரா பகைநம்மை காப்பார். இந்த சரணாகதி பண்ண சரீரம் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா ஒருத்தன் சரணாகதி பண்ணி பெருமாளை மறந்து போயிடுறான். இருப்பினும் பெருமாள் அந்திமஸ்மிருதி தேவையில்லைன்ட்டு பெரியவா நமக்கு வாக்கியம் சொல்லியிருக்கான். இவன் தன்னை மறந்தாலும் இவன் ஒரு நாள் பண்ண அந்த சரணாகதி என்ற அஞ்சலிக்காக கடைசியிலே வந்து அஞ்சேலன் அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரையன்ன பொன்னாரடி எம்பிரானை அப்படின்ட்டு திருமங்கமன்னன் சாய்கிறார். அதாவது இந்த சரீரம் மறிக்கும் போது இந்த சரீர முடிவில் நமக்கு எந்தவித கெட்ட சிந்தனையும் வரக்கூடாது. மருள்வாரா வகை கெட்ட சிந்தனையும் வராமல் பெருமாள் திருவடிதான் நமக்கு பிராபிய பிராபகம்னு அந்த நமக்கு அந்திம திசையிலும் அவன் திருவடியை நாம் நினைக்கிறதுக்கு இவன் தான் நமக்கு ரட்சிக்கிறான் அந்த எண்ணம் வராமல் பண்றானாம். சில பேர் சொல்லுவா, எங்க பெரியவா இருந்த எங்க தாத்தா இருந்தார், கடைசியில் பிராணம் போகும்போது திடீர்னு கை கூப்பினார், அவர் ராமா ராமான்னு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா சாட்சாத் அந்த பெருமாள் அங்கே வந்து அவளுக்கு ஒரு சேவை கொடுத்து கூட்டுன்னு போறான்னா பெரியவா சொல்லி அடி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இந்த அஞ்ஞானம் நமக்கு இந்த சரிய சம்பந்தத்தில் ஒரு அஞ்ஞானம் ஏற்படுறது, இந்த குடும்பத்து மேல ஒரு பிரீதி ஏற்படுறது. இந்த பிரீதியும் இந்த அஞ்ஞானத்தையும் பற்றையும் விட்டாதான் நமக்கு பெருமாள் என்ற பெரிய ஒரு வெள்ளக்கட்டி நமக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அப்பதான் அதுக்குதான் பெரியார்வா சாதிச்சார், நீ வந்து உன் கடைசியில பெருமாளை கூப்பிடாண்டாலும் பரவாயில்ல, உன்னுடைய புத்திர புத்திரிகளுக்கு பெருமாளுடைய திருநாமத்தை வெய்யிப்பா, அப்ப நீ அவளை உத்தேசிச்சு அவன் பெண் ராமன் கிருஷ்ணன் கோவிந்தன்னு கூப்பிடுவ, அது பெருமாளுடைய திருநாமத்தினாலே அது அவன் செவிக்கு எட்டும், உன்னுடைய கெட்ட நினைவு போகும், பகவத் ஸ்மரணை ஏற்படும்னு அவர் திருவுள்ள பத்தி காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்த பேரிடுமாதருகாள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திருவினோ நாயகன் நாரணன் தம்மன்னை நரகம் புகாள் அப்படின்னர். இவன் பையனுக்கு ராமகிருஷ்ண கோவிந்தன் திருநாமம் வை, அந்திம திசையிலே ஒரு வாய் தீர்த்தம் சாப்பிடணும்னா அவன் கையை எதிர்பார்க்கணும். அப்ப ஏ கிருஷ்ணா ஹே ராமா அவன் தீர்த்தம் கொடுதான்னு கேட்கலாம். அப்ப கூடும் போது நம்மையும் அறியாமல் பெருமாளுடைய நாமத்தை நாம் உச்சரிக்கிறோம், அதுவே நமக்கு போக்கியம். பெருமாளை தான் எதிர்பார்க்கிறான் அந்திம திசையில. அதனால் அதுக்கும் யாரு நமக்கு அனுகிரக சீலன் அப்படின்னாக்கா, அதற்கும் அந்த சிய்யப்பதியே நமக்கு கொண்டு காட்டுறான். இந்த பெரியாழ்வார் 10 பாசுரங்கள் இதை சொல்லியிருக்க, இந்த திருநாமத்தவை திருநாமத்தவையும் சொல்லிட்டு. ஏன்னா அப்பவாது நம்ம கூப்பிடுவோம், திரம்பேன் மின்கண்டி திருவடிதன் நாமம் மறந்தும் புரந்தடாமாந்தர் இரஞ்சியும் சாதுவராய் போதுமிங்களென்றான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்குன்னு திருமஷப்பிரான் சாதிச்சர். எவ்வளவுத்தன் சரணாகதி பண்ணின்றான், ஆனாயோ வெளிதேசம் போனான், பெருமாளை மறந்து போயிட்டான். ஆனா அவன் ஒரு நாளும் தேவதாந்திர சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கல. அப்படி இருந்த ஒரு சீவேஷ்வன் மரிக்கும் போது யமதூதாள் வந்து வராம அந்த யமனே சொல்லுவானாம், அவன் கிட்ட போகாதீங்க, அவன் பிரபன்னன், அவனை கூட்டு போறதுக்கு வேற மனுஷா வந்து கூட்டு போவான்னு சொல்லுவானாம். பூவி செவிக்குன்னா கிட்ட கூட்டு அவன் காதல சொல்லுவானால் ரொம்ப சத்தமா சொன்னாலும் அது அவனுக்கு ஒரு பாவத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அப்படி ஒரு சீவைஷ்ணவத்துவத்து மேலே அப்படி ஒரு பக்தி அவளுக்கு. ஏன்னா அவ திருமால் அடியார்கள் இல்லையா, திருமாலடியாக எந்த அம்மை விற்கவும் பெறுவார்கள் என்று சாதிச்சது பெரியாழ்வார். அப்படி இந்த சரீர மொழிவின் போது அவன் திருநாமத்தை நாம் ஜபிக்க வேண்டும். அந்த நமக்கு அது முடியாதனாலதான் ஆழ்வார் என்ன பண்ணார், இது மாதிரி திருநாமங்களை வச்சு கூப்பிடு, அவன் திருநாமத்தை வச்சு கூப்பிடுப்பா, அதுவே பெருமாளை ஸ்மரித்ததா அர்த்தம் ஆகுதுன்னு திருவள்ள பத்தி தான் அப்படி நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கார். இந்த மாதிரி பெருமாள் இந்த சரீர முடிவின் போது அவனை தவிர வேறு சிந்தனைகள் நமக்கு வந்து விழும். இங்க எப்படி வச்சிருக்கோம், இங்க இந்த வண்டி வச்சிருக்கோம், இங்க கார் வச்சிருக்கோம், இந்த நிலபலம் வச்சிருக்கு, இதை ஒன்றும் பண்ணாம ஒரு வியவஸ்தை பண்ணாம போறவேன்னு தோணும். அந்த எண்ணங்கள்லாம் இல்லாம அந்த பெருமாள் திருவடியே நமக்கு பிராபியம் பிராபகம்னு நினைச்சு இன்று நினைச்சு நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது பெருமாள் அந்த சரீரத்தை இந்த முடிச்சுண்டு இந்த ஜீவனை பெருமாள் கூட்டுன்னு போறான். அப்படி ஒரு பாக்கியத்தை யாரு கொடுக்குதுன்னா நம்ம ஹிருதயத்துக்கு ஆர்தனையே கொடுக்கிறான்னு சொல்றான். அதுதான் இந்த மருள்வாரா வகை நம்மை காப்பார். தப்பான ஒரு எண்ணத்தோட நாம் ஜீவனை பிரிக்கக்கூடாது. இது பெருமாளுக்கு சொந்தம் என்ற எண்ணத்தோடையும் இந்த சம்சார பந்தத்தோட அஞ்ஞானத்தையும் துறந்து பெருவீடை நான் நம்பி இருக்க வேண்டும் காட்டுறதுக்கு தான் இந்த வரிய சாதிச்சார் சுவாமிங்க. அடுத்தது என்ன சொல்றார், அடுத்து வானேற வழி நடத்தி வைப்பார் வந்தான்றது 4வது வரி. இந்த வான் ஏறும் வழி ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான், இந்த ஜீவன் பெருமாள்கிட்ட போய் சேரணும், இது எப்படி சேரும் அப்படின்னு கேட்டாக்கா இதுக்கு ஒரு பாசுரம் இருக்கு அழகா. பரமபத சோபானந்த சாய்கிறார், சுவாமி இந்த பெருமாள் எப்படி ஜீவனை கூட்டுன்னு போறான்னான், எங்க கூட்டுன்னு போறான்னா பரமபதத்தை காட்டுறான், கலங்கா பெருநகர் அந்தமிலா பேரின்ப வீடு, இப்படி வரிசையா எல்லாம் இந்த வைகுண்டத்தை, வைகுண்டத்துக்கு இத்தனை திருநாமங்கள் உண்டு, அந்த இடத்தை நம்ம கூட்டுன்னு போறான். இது எந்த விதமாக கூட்டு போறான்னா அர்ச்சனாதி மார்க்கமாக போனா மட்டும்தான் இந்த பெருவீடு நமக்கு, பெருவீடு என்ற பிரசாதம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு சரணாகதி தான் உபாயம். இப்படி சரணாகதி பண்ணவாளுக்கு பெருமாள் அர்ச்சனாதி மார்க்கமாக இந்த ஜீவனை கொண்டு போய் தன் திருவடி கீழே தாளினக்கு வாழ்ச்சி யான் சேரும் வகை அருளாய் வந்தேன்னு ஆழ்வா சாதிச்ச மாதிரி அந்த பிரசாதம் நமக்கு பெருவீடு பிரசாதம் கிடைக்கிறது. அதுக்கு எப்படின்னா நம்மளுடைய முன்கருவை இறந்தும் மனத்தில் கோட்டி முக்கியமா மறுத்தில் அவசேகத்ததெல்லாம் நன்குணரும் உயிரிழில் சேர்த்து ஐம்பூதத்தை நண்ணுவித்து தான் தன்பால் வைக்கும் நாதன் அப்படின்னர். முன்கருவை ஈரந்து அப்படின்னர் பஞ்சேந்திரியம் ஞானேந்திரியம் இல்ல இதெல்லாம் கூட்டி மனசு என்றதுல இது பத்தாச்சு மனசு ஒன்று 11 மனத்தில் கூட்டி முக்கியமா மறுத்தில் அவசேர்த்ததெல்லாம் அப்புறம் நன்கு உடலும் உயிரில் சேர்த்து ஐம்பூதத்தை நண்ணுவித்து இந்த உயிரின் கேந்து கலக்கிறான் கலத்து தான் தன்பால் வைக்கும் நாதன் சொன்னான். பெருமாள் எங்க ஜீவன் எங்க இருக்கு, அவன் எப்படி கொண்டு இதை வச்சுப்பான் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒவ்வொரு ஜீவாத்மாவிலையும் ஒருவன் அடியேன் உள்ளானே அப்படின்னு ஆழ்வா சாதிச்சார். அந்த பாசனத்தின் பிரகாரம் ஒவ்வொரு ஜீவாத்மாவுள்ளேயும் பெருமாள் இருக்கான். அவன் பேர் ஹார்தன்னு பேரு. ஹிருதயத்தில் வசிப்பவனுக்கு ஹார்தன் என்ற திருநாமம். அப்பேற்பட்ட ஹார்தன் இந்த ஜீவன் முடியும் போது இத்தனை விஷயங்களையும் ஒன்று கூட்டி உயிரையும் எடுத்துக்கொண்டு இந்த ஜீவனையும் கலந்து தன்னுள் எடுத்துக்கிறான். எடுத்து அவன்தான் இந்த ஜீவனை 101வது நாடி வழியாக பிரவேசம் செய்கிறான். எத்தனையோ நாடு, 72 லட்சம் நாடுகள்னு சொல்றா கணக்கு, யார் எண்ணி பார்த்தான் தெரியல. 72 லட்சம் நாடுகள் ஏதோ கணக்கு சொல்றா பெரியவா, இவ்வளோ நாடுகள் இது உடம்புல இருக்கு. இத்தனை நாடுகளில் வந்து இது 100 நாடுகளுக்கு மேலே இந்த ஜீவன் பிரவேசம் போய் பண்ணாதான் இது வந்து நல்ல கதிக்கான அச்சிராதி மார்க்கத்தில் போய் பெருமாள் திருவடிக்கு சேரும். இது 100 நாடுக்கு கீழே பிரவேசம் பண்ணிட்டு வேறு லோகங்களுக்கு போறதுன்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாகம் இருக்கு. பெருமாள் அங்கேயும் நமக்கு அனுகிரகம் பண்றான். இந்த ஜீவனை வந்து இத்தனை விஷயங்களையும் பஞ்சரந்திர பஞ்சானேந்திரியின்னு கூட்டிண்டு இந்த ஜீவனையும் கடைஞ்சி தன் இப்படி கடைஞ்சி எடுத்துட்டு பெருமாள் அந்த 101வது நாடு வழியாக எடுத்துட்டு போறான். இது எப்படி கொண்டு போறான்னா, ஜீவன பெருமாள் எப்படி எடுக்கிறான் சரீரத்தை, நம்மளுடைய முதுகெலும்பு வழியாக கடைஞ்சி பெருமாள் ஜீவனை எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போகும்போது கடையும் போது இந்த ஜீவனுக்கு வலிக்கும்னு சொல்றா. அதுதான் கடைசியில அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார், ஒரு 10 நிமிஷம் கைகாலெல்லாம் உதற ஆரம்பிச்சுன்னா, அப்ப அந்த டைம் வந்துட்டு பெருமாள் கூட்டுன்னு போற டைம் வந்துடுத்து, பெருமாள் இந்த ஜீவனை அவ முதுகிலிருந்து கடந்து வெளியே எடுக்கும் போது ஏற்பட்ட வலிதான அந்த அவருடைய தவிப்பு. அந்த ஒரு க்ஷணம் தவிக்கிறா பெருமாள் என்ன பண்ணுவோம். அப்படியும் பெருமாள் விசால திருவுள்ளம் கொண்டவன், இந்த ஜீவனுக்கும் வலிக்கும் சொன்னது தான் தன்பால் வைக்கும் நாதன்னு சுவாமி தேசிகன் சாத்தியார் சோபானத்தில் இந்த கையில் எடுத்து பெருமாள் தன் திருமார்பளை வச்சு ஆசுவாசப்படுத்துவானாம். அப்படி ஆசுவாசப்படுத்தி இந்த ஜீவனை 101வது நாள் வழியாக பிரவேசம் பண்ணி தானும் கூடவே சஞ்சரித்து சந்திரன் இந்திர மண்டங்களை தாண்டி பெருமாள் அச்சராதி மார்க்கமாக கொண்டு போய் விரஜிலே தீர்த்தா மாட்டி மேலும் நமக்கு வந்து அங்க புது சரீரம் கொடுத்து வைகுண்ட லோகத்திலே நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர் அவருடைய கூட்டத்திலே சேர்த்து முக்தனாக்கி நம்மளை இந்த கைங்கரியத்தை நமக்கு கொடுக்கிறான். இப்படி இந்த அச்சராதி மார்க்கமாகவும் நாம் பிரவேசம் பண்றதுக்கு அந்த அந்தவிழா பேரின்பு வீட்டை நாம் அடைவதற்கு பெருமாளை உபாயம், அவனே நமக்கு வந்து பெரிய உபகாரம் பண்றான். அதுதான் சாய்ச்சாருங்க வானேற வழி நடத்தி வைப்பார் வந்தார். இந்த வான் நாம் எப்படி ஏறது, எப்படி நாம் கடந்து போவோம், ஏதோ சரணாகதின்னு சொல்லி கொடுத்தா போய்வா, நான் போய் ஐசுகன் ஆண்டவன் எதுக்கு நின்றேன், 10 நிமிஷம் கஞ்சி சேவின்னு சொன்னேன், கையை குப்பினேன் சேவிச்சேன், ஏதோ வெண்ணை கொடுத்தா சாட்டு வந்தேன் இல்லாம, அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது, இந்த ஜீவன் இந்த லோகத்தை விட்டு பிரியும் போய் என்ன நடக்கிறதுன்னு ஒவ்வொரு சீவஷ்ணியும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம சுவாமி தேசிகன் கிரந்தத்தையும் நம்ம பூர்வாச்சார கிரந்தத்தையும் சேவிச்ச அர்த்தம் தெரிஞ்சாதான் இந்த ஜீவன் பெருமாள் இடத்துல எப்படி போய் சேர்றதுன்னு அவ ஒரு வியவஸ்தை பண்ணி வச்சிருக்கா. சாஸ்திரத்தை படிச்சு இதெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணான்னு சொல்லி வச்சிருக்கா அந்த இடத்துல. இதெல்லாம் பொய் இல்லை, எல்லாம் மித்தே இல்லை, எல்லாம் உண்மை. அவ பெரிவா கண்டதுதான் நமக்கு எழுதி வச்சிருக்காங்க. அப்படி பெருமாள் அனுகிரகம் பண்றான், வானேர வழி நடத்தி வைப்பார் வந்தார் அப்படின்னு சொன்னார். அடுத்தது அடுத்தா, தெருளாரும் தெளிவிசும்பு தருவார் வந்தார். தெருளாரும் தெளிவிசும்பு தருவார் வந்த தெளிவிசும்பு திருநாடு அப்படின்னு ஸ்ரீ வைகுண்ட லோகத்துக்கு பேரு. அந்த எப்படி தெளிவிசும்புன்னு சொல்லிங்கன்னா, ஹேயம் இல்லாத ஒரு லோகம் அது. அந்த வைகுண்ட லோகமானது ஹேயம்னா இழப்பம்னு அர்த்தம். அதான் பெருமாளுக்கு எந்த தோஷமே கிடையாது. ஹேய பிரத்தனிகன் ஒரு திருநாமம் பெருமாளுக்கு உண்டு, ஹேய பிரத்தனிகத்வம் அப்படின்னு சொல்லுவா பெரியவா. அவனிடத்திலே ஒரு அப்பழுக்கு கிடையாது. அதி தேஜஸ்வியானவன், ரொம்ப சுத்தமானவன். அந்த தெளிவிசும்பு திருநாடுக்கு சுத்த சத்வமான லோகம்னு ஒரு திருநாமம் உண்டு. அதனால்தான் ஆழ்வாக தெளிவிசும்பு திருநாடுன்னு திருநாமங்கள். அதையே சுவாமி ஒட்டி இங்க தெளிவிசும்புன்னு சொல்லி அழகா இங்க மங்களாசாசனம் பண்றார். ஹேயமில்லாத பெருவீடு நமக்கு கலங்கா பெருநகர். கலக்கம்னா குழம்பி போறது, கலக்கம் இல்லைன்னா தெளிவானதுன்னு அர்த்தம். அதனால்தான் கலங்கா பெருநகர் காட்டுவான் கண்டின்னு சாய்க்கிற ஆழ்வார் எல்லாம் அந்தவிழா பேரின்பம்னு சாய்ச்சா. அங்க இன்பத்துக்கு ஒரு முடிவுன்றது இல்லை, அதுதான் அந்தமில் ஆ பேரின்பம், அந்தவிழா பேரின்பம். அதற்கு பரமபதம் என்ற திருநாமம் 108வது திருப்பதி. ஒரு ஜீவன் இந்த லோகத்தை விட்டு பெரியும் போது பெருமாளே 107வது திருப்பதியும் 108வது திருப்பதியும் சேவை பண்ணி வைக்கிறான்னு பெரிவா சொல்லி அடியன் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இங்க நம்ம இங்க சரீரத்தில் இருக்கும்போது ஞானம் நமக்கு சங்கோஜம் அடையிறது. ஞானம் வந்து சுருங்கி இருக்குன்னு சொல்லுவா, விஸ்தரிக்கல சுருங்கி இருக்கு, அஞ்ஞானம் ஜாஸ்தி இருக்கு நமக்கு. அதனாலே நம்மாழ்வார் போன்ற வந்து பெருமாளே நம்மாழ்வார வந்தார்னு சொல்ல குறுமுடி நம்பதான் நம்மாழ்வாருன்னு சொல்றா. அவருக்கே இந்த பிரகதியின் சம்பதத்தால் ஏற்பட்ட ஞானம் சுருங்கிதான் இருக்குன்னு சொல்றா. இது எப்ப விஸ்தரிக்கும்னா அந்த தெளிவு சிம்பு திருநாட்டுக்கு இந்த ஜீவன் பிரவேசம் பண்ணும்போது, பெருமாளுடைய பிரவேசம் பண்ணும்போது அங்க ஞானமாக விஸ்தரிச்சு பெருமாளை துல்லியமான பெருமாளை ஒத்த ஞானம் நமக்கு கிடைக்கிறதுன்னு பெரிவா நிர்வாகம் விவஸ்தை பண்ணி வச்சிருக்கா. அப்படி அப்படியான ஒரு பரவதத்தை பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றான் இங்கே. அதான் தெளிவு செம்பு திருநாடு. அது ஒரு தனிய கஷேத்திரம், திவ்ய தேசம், கடைசி திவ்ய தேசம். நாம் இந்த ஜீவன் சேவிக்கக்கூடிய திவ்ய தேசம் கடைசி திவ்ய தேசம் அதுதான். அதுக்கப்புறம் நாம் இங்கு திரும்பி வர போறது இல்லை. அப்பேற்பட்டதான ஒரு பூர்ணமான ஞானம் உடைய ஒரு லோகம், சுத்த சத்வமான ஒரு லோகத்தை பெருமாள் நமக்கு எப்படி கொடுக்கிறான் அப்படின்னா தன் அருளாலே கொடுக்கிறான். தெருளாரும் தெளிவு செம்பு தருவார் வந்தார். தெளிவு செம்பை தருகிறான் தெருளாரும். அவன் ஹேயப்பிரத்தனீகன், ஹேயமில்லாத ஒரு பிரிவேட்டை பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணான்னா அவனுடைய விசாலமான திருவுள்ளத்தை நாம் கணிசிக்க வேண்டும் இங்கே. அப்படி பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு, சுத்த சத்துவமான பரமபதத்தை நமக்கு அனுகிரகித்து பெருமாள் லட்சிக்கிறான். அந்த சுத்த சத்துவமான அந்த இடத்துக்கு பேரு தெளிவு செம்பு திருநாடு. அதுதான் சுவாமி இங்க திருவுள்ள பத்தி இப்படி நம்ம பாவத்தை ஒழிச்சான், நம் சம்சாரம் என்ற அந்த சிறையிலிருந்து விடுத்து தோணியாய் நமக்கு இருந்தான், சரீரம் முடியும் போது நமக்கு கெட்ட சிந்தனை இல்லாமல் செய்தான், கல பரமபதம் என்ற கலங்கா பெருநகருக்கு சரீரத்தில இருந்து பெருமாள் அவனே ஹார்தனா இருந்து கூடவே கூட்டின் போறான். இப்படிப்பட்ட பெருமாள் கொண்டு எங்க வைக்கிறான்னா தெளிவு சிம்பு திருநாட்டிலே இந்த கொண்டு ஜீவாத்மாவை கொண்டு வைக்கிறான். அங்கு நமக்கு மேலும் அனுகிரகத்தை பண்ணுகிறான் சொல்றார். அடுத்த வரி இந்த ஆறாவது வரி, திங்கடல் கீழ் வாழனம் அக்கருள்வாகர் வந்தார். வாழ்ச்சி என்ற ஒரு பதம் பிரயோகம் உண்டு, அனுஷ்டானத்தை இருக்கு. தின்கடல் கீழ் வாழனமங்க அருள்வார் வந்த கடல்னா திருவடி, பெருமாள் திடமான திருவடி. இதை விட பெரிய திருவடி எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அவனோட அவன் தான் அனுப்புதான் லோகத்தில் பெரிய திருவடி. எப்படி சொல்லணும்னா, ஓரடி இட்டு இரண்டாம் அடி தண்ணிலே தாவடி இட்டானால் இன்று முற்றும் தரணி அளந்தானால் இன்று முற்றும் அப்படின்னார். ஒரு அடி வச்சார் பூலோகத்துல, ரெண்டாவது அடி மேல தூக்கி வச்சார் மேல் லோகத்தை வச்சார். முடிஞ்சு போத்து ரெண்டு அடியிலே 17-14 லோகங்களில் பெருமாள் அளந்து போயிட்டான். அவன் தின்கடல் கீழ், அப்படிப்பட்ட தின்கடல் கீழ் வாழனமக் அருள்வார் வந்தார். அப்படிப்பட்ட விசாலமான திருவடி, இப்படிப்பட்ட போக்கியமான தலைமுறையின் திருவடியை நமக்கு பெருமா அனுகிரகம் பண்றான்னா அது சிவகண்ட லோகத்திலே இந்த ஜீவன் போகும்போது கொடுக்கிறான் நமக்கு. அதாவது இந்த திருவடி கீழ் குற்றேவல் நம இந்த ஜீவன் பெருமாளியோட உபகாரம் பண்ணி சிவகண்டத்துக்கு கூட்டின் போறான். எதுக்கு கூட்டின் போறான்? அவனுக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியத்தை கொடுக்கிறான். அந்தமிலா பேரின்பத்தில் நாம் பண்ணும் எக்கிஞ்சது கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை அவன் பிரீதி அடைஞ்சு பெருமாள் இந்த ஜீவன் இங்கேயே கைங்கரியம் பண்ணி இருக்க வேண்டும்னு திருவுள்ள பத்துறான். நமக்கு அனுகிரகம் பண்றான் பெரிய கைங்கரியத்தை. தொல்லடிமை வழிவரும் தொண்டரோர் கருளி, அடிமை செய்யும் பெருமாளுக்கு நாம் குற்றேவல் என்ற அடிமை செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஜீவனுடைய முக்கியமான சொரூபம் அதுதான். ஸ்ரீ பாஷ்யகாரர் நமக்கு வந்து அந்திமஸ்மிருதியிலே நீ என்ன செய்ய வேண்டும் சொல்றார். அஞ்சு விஷமான விஷயங்கள் சாதித்தாண்டு சுவாமி தேசிகன் தன்னுடைய சிவத் ரகசியத்திரை சாரத்திலே விஷயம் எடுத்துக் கொடுக்கிறார். சிவாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், அதற்கு உனக்கு முடியாம போச்சுன்னா அருளிச் செயலை கேட்டு தெளிந்து கொள்ளுதல், அதற்கு முடியலையா பெருமாள் சன்னதிக்கு திருமாலை திருப்பரிவட்டம் திருவிளக்கு சமர்ப்பிச்சு தலிகை சமர்ப்பிச்சு கைங்கரியம் பண்ணு புஷ்ப கைங்கரியம் பண்ணுன்னு சொல்ற, அதற்கு முடியலையா துவய மந்திரத்தை உச்சாரம் பண்ணுன்ற, அதுவும் முடியலையா அவனுக்கு ஒரு சீவேஸ்வர நிழலே ஒதுங்கி வர்த்தித்தல், இந்த 5 கைங்கரியம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அந்திமஸ்மிதிக்கு கடைசி வரைக்கும் கைங்கரியம் பண்ணுன்ட்டு காட்டுற. அப்படியான முடிஞ்ச பெருமாள் விட்டு சேரும் போது அங்கேயும் நமக்கு இந்த கைங்கரியம் அவனுக்கு இந்த பெருந்தாருடைய பெருநாளுக்கு பிரியாதன்றம் இருப்பாருன்னு சொல்ற மாதிரி இந்த கைங்கிரி அங்க காத்துன்னு இருக்கு நமக்கு. அப்படிப்பட்ட கைங்கிரித்தவக்கு அந்த பாக்கியத்தை பெருமாள் கொடுக்கிறான். அந்த திங்கடலுக்கு வாழ நமக்கு அருள்வார் வந்தார். திங்கடலுக்கு வாழணும், அவன் திருவடி கீழே நாம் வாசம் செய்ய வேண்டும். அதுதான் இந்த பெரிய புருஷார்த்தன்வக்கு. அவன் சீவகண்ட லோகத்திலே நம் பூர்வாச்சாரியாளங்க போய் கைங்கிரம் என்றார் நித்தியசூரி கோட்டையில் நின்று முக்தராயிரம் தேவகணங்களோட நம்ம அங்கும் பெருமாள் திருவடி கீழே இவா பண்ண கைங்கிரத்தை நாம் அன்பயித்து அந்த அனுகிரகத்தை நாம் பெற வேண்டும். அந்த அந்தமிலா பெருமை வீட்டில் எல்லா பெரிவாளும் பாங்கின்றிருக்காத பெரிய பேரின்பம், அந்த இன்பத்தில் நாமும் பங்கு கொண்டு அனுபவிக்க வேண்டும். அதற்கு இவனே நாம் அனுகிரகம் பண்றான் என் திருவடிக்கு குற்றேவல் அப்படின்ட்டு. அதாவது தொல் அடிமையா போச்சு, குடிகுடி வழிவந்த ஆட்சியும் இது. இது ஒவ்வொரு சீவைஷ்ணனுக்கு தலையில் எழுதப்பட்ட விதி. அவன் திருவடிக்கு கங்கிரியம் செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு சீவைஷ்ணனுக்கும் அவன் தலையில் எழுதப்பட்ட விதியாயிருக்கு. தொண்டரோர் கருடின்னு சொன்னார் ஆழ்வார். தொண்டருக்கு அருள் அனுகிரகம் பண்றான், நீ வந்து வா, அவனை நான் கூட்டும் போறேன். ஒரே ஒரு முறை என்னோட சரணாதி பண்ணு, நான் பெருவிட்ட அவனுக்கு காட்டி என் திருவடிக்கு கைங்கரியம் பண்ண அவனுக்கு அனுகிரகம் பண்றேன்னு பெருமாள் கூட்டும் போறான். அவன் திருவடி கைங்கரமே ஒவ்வொரு ஜீவனுக்கும் முக்கிய விஷயம், அதுவே புருஷார்த்தம்ட்டு நம்ம பெரிவா அவன் திருவடியில் நம் வாழ்வதற்கு அவனே அனுகிரகம் செய்கிறான். அதுக்கு நாம் இந்த ஜீவன் கேதுவா இருக்கணும், ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றுக்கணும்னு சொல்ற இந்த அங்க போயாச்சு. அடுத்தது பெருவானில் அடிவனம்மை கொள்வார் வந்தார். அந்த பெரிய வானம் இருக்கே, பரமபதம் என்ற வீடு இருக்கே, அங்கே அடிமை கொள்வார் வந்தார்னு சொன்னார். இந்த ஜீவனை தன் அடுக்கி வச்சுக்கிறான் பெருமாள். இந்த ஜீவன் அங்கே, இந்த ஜீவன் வந்து கீழேந்து அந்த ஹார்தன் சொல்லப்பட்ட பெருமாளோட பேசும்போது அங்கே வைகுண்டத்து வாசல்ல போறது, அங்கே ஸ்ரீ பாஷ்யகாரர் தான் இருக்காருன்னு சொல்றான். விண்ணின் தளர் என்ற வீரழைப்பான மீ ராமானுசன், மண்ணின் தளர்த்துதித்து மறையினாலும் வளர்த்தரனேன்னு சொல்லிட்டு தாமாசுன்றா அதிலே மங்களாசாசனம். அப்படி பாஷ்யகாரர் நம்ம உள்ள தள்ளி விடுறாரு. இங்க போன உடனே இந்த ஜீவன் பெருமாள் போய் நிற்கும். நின்ற உடனே பெருமாள் பார்க்க மாட்டார் ஜீவனை. பிராட்டி உபகாரம் பண்றா, சரி பிராட்டி சொல்லிட்டானே ஜீவன பெருமாள் ஒரு விஷயம் ஏறெடுத்து பார்க்கறான். அப்படி பார்க்கும்போது எங்கேருந்து வந்தேன்னு பெருமாள் நம்ம கேள்வி கேட்கும்போது ஜீவன் பதில் சொல்றது, நான் இன்னார் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், இந்த ஆச்சார திருவடி சம்பந்தம் பெற்றுண்டேன்னு சொன்னவொடனே ஆச்சாரியா பேர சொன்னவொடனே பெருமாள் வானு கூப்பிடுறான். பாத ஆரோகணம் நடத்தும் பெருமாள் காலை கீழே தொங்க போட்டு ஜீவன் பெருமாளுடைய திருவடி கட்டவரில் பிடிச்சி மேலா வேஷ்டியை பிடிச்சி மேல ஏறி இதுவா இந்த நம்ம எல்லாம் இந்த லோகத்தை பார்த்து பயப்படக்கூடிய வஸ்து சர்பம். அந்த நாகப்பரியங்கத்திலே பெருமாள் ஏறியிருக்கான். அந்த நாகப்பரியங்கத்து மேல காலை வச்சு ஏறி பெருமாள் திருவடியை பிடிச்சின்னு மேலே ஏறி பெருமாளுடைய மடியில போய் பெருமாள் உட்கார்ந்த ஜீவன் உட்கார்ந்துக்கிறது. அப்ப பெருமாள் எல்லாம் விசாரிச்சு திரும்பி பூலோகத்துக்கு போறான் கேட்பாராம். வாண்டாம் சுவாமி எனக்கு அவன் நினைச்சா திரும்பி அமைச்சிடுவான், ஆனா இந்த ஆச்சாரியர் ஒரு உபகாரம் பண்ணிருக்காளே, இந்த ஜீவனுக்கோசம் ஒரு பிரார்த்தனை பண்ணி பெருமாளே ஜீவனுக்கோசம் அடியேன் பிரார்த்தனை பண்றேன், இவனுக்கு பெருவீட்டை காட்டி இது கொடுக்க வேணும் அந்த விஸ்கிட்டேன்னு சொல்லி கேட்டிருக்காளே. அவளுடைய வாக்குக்கு பெருமாள் கட்டுப்பட்டு இன்னமதான் திருவகள் என்று வர முன்னு டெம்பருமான திருவடிகள் அழகின்றேன்னு சொன்ன பிராட்டியும் அதுக்கு ஒரு புருஷகார பூர்த்தியா இருக்கிறதுனாலே பெருமாள் நம்மளை கீழ்லோகத்துக்கு அனுப்புறதில்லை. அதனாலே அந்த பெருவானில் அடிவனம்மை கொள்வார் வந்தார்னு சாதிச்ச சுவாமிங்க. இந்த வைகுண்டத்தில் அடிமை பணி செய்யவே நம்மை பெருமாள் அங்கே அந்த இடத்தை சாஸ்திரமான சீவகுண்ட ஒருத்தர் நமக்கு கொடுத்து எல்லோரும் அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். அங்கு வர ஜீவன் அத்தனையும், ஏன்னா ஜீவனுக்கு அழிவு கிடையாது. எத்தனை எத்தனை யுகங்களுக்கு எத்தனை எத்தனை கோடிகளுக்கு இந்த சீவகுண்ட ரோகம் இருக்கோ சாஸ்திரமானா இருக்கும், அது அதற்கு அழிவில்லை. அத்தனை வருஷங்கள் இந்த ஜீவன் அங்கேயே அவள் திருவடிக்கு குச்சேவல் செய்து கொண்டு இருக்கும். அதுதான் பெருமாள் திருவுள்ளமும் கூட. இப்படி இந்த ஜீவன் அங்கு இருக்கிறதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றான். வைகுண்டத்தை காட்டி கொடுத்து பெருவானில் அடிமனம்மை கொள்வார் வந்தார். அங்கு இருந்து இந்த நாம் செய்யும் கைங்கரத்தை ஏற்றுக்கொள்கிறான் பெருமாள். நம்ம இத்தினோண்டு அவனும் சர்வ வியாபி, நம்ம இத்தினோண்டு சின்ன கைங்கரத்தை பெருமாள் ஏத்துக்கிறான்னா அவன் திருவுள்ளம் பெருசு நடத்தும் ரொம்ப சுலபம்னு அர்த்தம். நாம் அடிமை பணி செய்ய அனுகிரகம் அவனே செய்யறான். சின்ன கைங்கரம் கிடையாது, ஒரு தீவிட்டு பிடிக்கிறான்னு வச்சுமே அதற்கு அவனை தான் அனுகிரகம் பண்ணணும். அப்படி பண்றான்னு சொல்லிட்டு தேசிய நீங்க திருவுள்ள பத்திர அடுத்து கடைசியில பிரியாமல் காத்தளிப்பாரு வந்தாருதாமே. நம்மை விட்டு பெருமாள் பிரியறதில்லை. பெருமாள் இது வாசம் செய்கிற சீவகன் லோகத்தை விட்டு ஜீவன் பிரியறதில்லை. அதற்கும் அனுக்கும் அவனே பண்ணுகிறான். ஏன்னா சுடர்னால இன்பம் நமக்கு அனுக்கிறான். அங்க ஜீவன் பத்த ஜீவன் ஆகிருவன் மொத்த ஜீவன் ஆகி அங்கே தன்னை விட்டு பெருமாளை விட்டு என்னும் பிரியாமல் இவன் இருக்க அவன் காத்து நம்மை ரட்சிக்கிறான் இந்த இடத்துல. அதாவது இதுதான் சொன்னார், மறுபெருவை அறுத்தழியா வானில் வைக்கும் மனமே அணி மகிழாதே இருப்பதென்கொள். இந்த பெருமாள் என்ன பண்ணான், ஒரு சரணாகதி பண்ணதுக்கு பலனாக மறுபிறவை அறுத்து அழியா வானானைய சிவகத்தை கலங்கா பிரணர்களே இந்த ஜீவனை கொண்டு வச்சுக்கிறான்னு பெரிவா வந்து நமக்கு சொல்லித்தரான். இது முக்கிய விஷயம் இந்த பாசுரத்தில் என்னன்னு கேட்டாக்கா, இவன் ஒரு உபாயம் பண்ணான் சரணாகதி என்ற ஒரு சின்ன வியாஜியம், பெரிய வஸ்துவான பெருமாளை வசீகரம் பண்ணதுக்கு சித்தோபாயனை வசீகரிக்கிறதுக்கு சாத்தியோபாயம் என்ற ஒரு சரணாகதியை பண்ணினான் இவன். அதற்கு ஒரு பெருமாள் பண்ண உபகாரம் என்ன, பொன்விலங்கான புண்ணிய பாவங்களை ஒழித்து கட்டினான் நமக்கு. அருளாலே விலங்கிரண்டும் அழித்தான், அஞ்சலையை கழித்திடம் சம்சார பந்தத்தை கடந்து வரத்து உபகாரம் பண்ணான், மருள்வாரா வகை நம்மை காத்தான். ஜீவன் பிரியும் போது பெருமாள் மட்டும் நினைக்கணும்ன்ட்டு இத்தனை ஞாபகங்கள் வராமே நம்மளை காப்பாத்தினான். அடுத்தது என்ன சொன்னான் பெருமாள் அப்படின்னாக்கா, வானேற வழிநடத்தி வைப்பார் வந்தார்னு சொன்னார். நாம் இந்த பெரு வானத்தை ஏறத்துக்கு கூடவே இருந்து வழிகாட்டியாய் அச்சுராஜ மார்க்கத்தை நம்ம மூட்டி வச்சான். அதுக்கப்புறம் பார்த்தா தெருளாரம் தெளிவிசும்பு தருவார்னு சாதிச்ச பெரிய சுத்தசத்துவமான அந்த விசும்பை பெருவீட்டை நமக்கு காட்டி கொடுத்தான் பெருமாள். அவனோட திருவடிக்கு கங்கரத்தையும் கொடுத்தான், இந்த திருவடி விட்டு என்னும் பிரியாமல் காத்தளித்தான்னு சொல்லிட்டு சுவாமி இங்க சாய்கிறார். அதான் இம்மை பிறவி செய்யாத இனிப்போய் செய்யும் தவன் தானன் அப்படின்னர். இம்மை பிறவி பண்ணா செய்யாமல் நம்மை காத்து ரட்சித்தான் பெருமாளங்க. இன்னும் நம்மளா சூப்பரா சொன்ன ஒரு இடத்துல, இசவித் தன்னவன் தாளிகளுக்கு இருத்து அம்மானே அப்படின்னர். இசைவித்தான் அவன், நாம் அவன் திருவடிக்கே நம்ம வச்சுக்கிறது அவன் இசைந்தான் அப்படின்னர். இசைவித்து என்னை உன் தாளடைக்கு இருத்தும் அம்மானேன்ற, நீயே வச்சுட்டு இருக்கப்பா அது உன் அனுகிரகம், நான் ரெண்டு வார்த்தை சொன்ன கிருப பண்ணி ஏத்தண்டியே நீ என்ன. அதுதான் சொன்னீங்க, இசைவித்தன்னவன் தாளடைக்கு இருத்தும் அம்மானே. அவன் யாருன்னு கேட்டா, அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி யோகங்களுக்கெல்லாம் அவன் தான் ஆதி. அப்பேற்பட்ட ஆதியானவன் நமக்கு இந்த ஜீவனுக்கு பெரிய அனுகிரகம் பண்ணான் அப்படின்னாக்கா, இது வந்து அவனுடைய விசாலமான பறந்து விரிந்த திருவுள்ளத்தையும் அவனுடைய சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் நமக்கு காட்டுறது. ரொம்ப சுலபனாயிருந்த ஜீவன் நம்ம வந்து சேரணும்ட்டு கூடவே இருந்து அனுகிரகம் பண்ணிருக்கானவன் நமக்கு. பாபத்தை கழிச்சான், இந்த சம்சாரம் கடக்க உபகாரம் பண்ணான், நம்ம திருநாட்டை நமக்கு காட்டி கொடுத்தான், திருநாட்டிலே கங்கரத்தை கொடுத்தான். அதுதான் இந்த ஆயசப்தத்தினுடைய அற்புதமான அர்த்தம் இங்க. அதனால இந்த பாசுரத்தை ரொம்ப தெளிந்த விஷயங்கள் என்னன்னா, இந்த ஜீவன் சரண இவன் பண்ண சரணாகதிக்கு பலனாக அவனுக்கு கங்கிரம் பெருவீட்டிலே கிடைக்கிறது அப்படின்ட்டு ரகசியமான அர்த்தத்தை பெரியவா நமக்கு சாதிச்சிருக்கா. அதனால இந்த பாசுரம் இதோட முடிவடைகிறது. அடுத்த பாசுரத்தை நாம் நாளைக்கு சேவிக்கலாம். அடியேன் கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.